ஞானப்பிரகாசம் ஐயாக்கு மற்றும் குழு நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் காயத்ரி, ஹொசூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ரமேஷ் ஐயாவோட மாந்தோப்பு, அதில் தான் ஐயாவை நான் முதல் முறையாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். குடிக்காடு செந்தில் அவங்க தான் வந்து எனக்கு ஐயாவை பற்றின அறிமுகம் கொடுத்தாங்க. இப்போ ஐயா சொன்ன இந்த இன்னைக்கு பதிவு வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து இதில் பதிவு பண்ண முடியாததுக்கு காரணம், நான் இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலை. தியோரிட்டிக்கல் நாலேஜ் கேதரிங் அந்த சைடு தான் இன்னும் இருக்கேன். இதில் இன்னும் முழுமையாக இறங்கி ஈடுபடலை. அதனால் நான் அமைதியாக பட் தொடர்ந்து வாட்ச்ஃபுல்லாக இதை வந்து குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய இந்த மாதிரி முகாம் பயிற்சிகளுக்கெல்லாம் போயிட்டு என்னோடய இதை பண்ணிகிட்ருக்கேன். பட்டு இப்போ ஐயா சொல்கிற வகையில் என்னோடய புரிதலே வந்து வேறு மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க ஐயா. ஆக்சுவலாக நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட வரைக்கும் வானகம் உட்பட இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து உங்களோட முழு ஈடுபாடும் வேணும், உங்களோட 24 hours கூட பத்தாது, ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் 1 acre கூட பார்த்துக்க முடியாது, இந்த மாதிரி பல டிமோட்டிவேட்டிங்கான விஷயங்கள் வந்து நான் கேட்ட வகையில் இப்போ புதுசாக என்ன மாதிரி புதுசாக இறங்கி என்னோடய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் வந்து விவசாயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு முழுமையான ஈடுபாடு இருக்குது. அந்த முழுமையான ஈடுபாடோடு இதில் இறங்கணும் அப்படின்னு வர என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐயாவோட வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னதான் வந்து நிறைய உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா கூட அதில் வந்து எனக்கெல்லாம் நஞ்சை பூஞ்சைனால என்னன்னு தெரியாது. 1 வருஷம் முன்னாடி இப்போதான் அதுக்கான புரிதலே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மண் பார்க்கறதுக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற அந்த பஞ்சபூதங்களை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கணும், கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு அப்படியே வேற என்னமோ ஏலியன் லாங்குவேஜ் ஹீப்ரூ லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி ஒரு ABCD-லேருந்து அரிச்சுவடியிலேருந்து எப்படி நான் கற்றுக்க முடியும், இல்லை நான் வந்து என்ன சொல்றது டு தி எக்ஸ்டென்ட் என்னோட எல்லா எஃபர்ட்டும் அதில் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன், அவ்வளோ ஆர்வமா இருக்கேன், எப்படியாவது அது கத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அந்த செல்ஃப் சஸ்டைனபிள் இதுவா மாறணும், தன்னிறைவு வெளியிலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது, தன்னிறைவு பெற்ற குடும்பமா இருக்கணும், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு நல்ல சூழலை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ 39 வயசு ஆயிடுச்சு, இப்போதான் நான் இதுக்குள்ள என்ன சொல்கிறது கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் உடம்புல தெம்பு இருக்கிறதுக்குள்ளே எல்லாமே சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது என்ன மாதிரி ஒரு ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க அப்படி சொல்லலாம், ஒன்றுமே இந்த விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாது, கற்றுக்கிறதுக்கு மட்டும் ஆர்வம் இருக்குது, செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஐயாவோட அறிவுரை என்ன, இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது டைரெக்டாக வாங்க ஒரு 10 நாள் வச்சு உங்களை வந்து நல்லா வேலை வாங்குறேன், களப்பயிற்சியாக கொடுத்து தள்ளுறேன், எல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். எந்த மூளையாக இருந்தாலும் முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன். அந்த மாதிரி எனக்கு அரிச்சுவடிலேருந்து சொல்லி கொடுத்தா என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து கோவில் கட்டி செலை வைக்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு வார்த்தைகளில் சொல்ல வரலை, எனக்கு அந்த மாதிரி ஆளே இல்லை ஐயா, வழிகாட்டுதலுக்கே இல்லை. அதுதான் உண்மை, உண்மை வந்து ஆழ் மனசுலேருந்து சொல்கிறேன். டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் மக்கள் இருக்காங்க. ஐயோ ஐடி ஃபீல்டுலேருந்து வரீங்களா, எல்லாம் அது போர் அடிச்சிருச்சு நீங்கள் வரீங்க, இங்கெல்லாம் நீங்கள் என்ன என்ன உருப்பிட போகிறீங்க அப்படிங்கிற நாங்கள் அதையே கேட்டுட்டோம். எங்களுக்கு தயவு செஞ்சு நல்ல வழிகாட்டுதல் காட்டுங்கன்னு நான் கெஞ்சி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா.